ఇమాన్వేంకటనాచార్యః కవితార్ కేకేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జయత్యాశ్రితసంతాసద్ధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః ప్రాయ ప్రపదనే పుంసాం పౌనఃపున్యం నివారయన్నే హస్తశ్రీరంగభర్తుర్మాం అవ్యాధభయముద్రితః சோகந்த விற்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம். நாகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் தரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்பேறியதோர் காகம் வழைத்திட கண்ணழிவே செய்த காக்குத்தமே. இதுவரைக்கும் பாலகாண்டத்தில் சரணாகதி, அயோத்தியா காண்டத்தில், ஆரண்ய காண்டத்தில், கிஷ்கிந்தா காண்டத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய சில சில சரணாகதி பிரகரணங்களை பத்தி நாம விஸ்தாரமா பார்த்தோம். சுவாமி சாட்சி பிரகாரத்துக்கு இன்றைய தினம் சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய சரணாகதி விஷயங்களை பார்க்க போறோம். சரண்ய சகதர்மச்சாரிணியான பிராட்டி விஷயத்திலே தர்ஜன பர்த்தனாதி பிரவர்த்தைகளான ராட்சதிகளை குறித்து ததலம் குரூரவாக்கியர்வகம் சாந்தமேவாபிதீயதாம் அபியாச்சாம வைதேகீம் ஏதத்தி மமரோச்சதே பர்த்திதாமபி யாச்சத்வம் ராட்சசியா கிம் விவக்ஷயா ராகவாத்தி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசீம் அர்ஹதோ பயாத். என்ற திரிஜட்டையும் சமதம் சொன்னபடியை பேசினான். இதுல ராமனுடைய ஒரு குணங்கள், சத்ருவாக இருந்தாலும் கூட அவளையும் ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு குணம் இருக்க, உயர்ந்த குணம், அதை பத்தி சொல்லி சொன்னார். அதே சமயத்துல லோகரக்ஷணம்ன்றது வரைச்சே பெருமான் தாயார் ரெண்டு பேருமே ஒத்த கருத்தோட இருந்துருக்கா, சமானமான ஒரு கருத்தோட இருந்துருக்கா. அதையாலதான் ராவணன் இடத்துல சொல்லச்சு, சீதா பிராட்டி சொல்லச்சு, தேன மைத்ரி பவத்துதே, நீ அவனோட நண்பனா போயிடு, எது ஜீவிதம் இச்சசி, நீ ஜீவிக்கணும்னு கணக்கு ஆசைப்பட்டையானாக்க அவனோட நண்பனா போயிடும்னு சொல்ற. ஆகையால இவர் ரெண்டு பேருக்குமே லோகரக்ஷணத்துல தான் தாத்பரியம். அவனையும் வதம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இல்ல. அவனுடைய செயல்கள்லாம் பிறருக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுறதுனால, சாத்விகாலுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுறதுனால அவனை வதம் பண்ணணும்னு சொல்ற வார்த்தை எல்லாம் சொல்லிருக்கா. இப்ப சுந்தரகாண்டத்துல வரக்கூடிய ஒரு பிரபத்தி பிரகரணம், சரணாகதி பிரகரணத்தை இப்ப சொல்லி சொல்ற. இங்க ராவணன் ஒரு இரவு அந்த பிம்மால வேளையில வந்து சீதா பிராட்டி இடத்துல மறுபடியும் கெஞ்சரம், நீ என்ன தனக்கு அந்த புறத்துல நீ நாயகியாக வரணும்னு எல்லாம் சொல்லி சொன்ன. அவ அதுக்கும் ஒத்துக்கல. ஆகையால இது மொத்தம் எவ்வளவு வந்து சொன்னாலும் பர்பா நீ உனக்கும் எனக்கும் இதுவா வராது. ஆகையால உனக்கு ஔபயிக்கம், உனக்கு உபயுக்தமான மனைவியாக நான் ஆக மாட்டேன், உன்னுடைய அந்தப்புறத்துக்கு இருக்கவனாக நான் ஆக மாட்டேன்னு சீதா பிராட்டி சொல்ற. இப்போ அந்த ராட்சசிகள்லாம் கொஞ்சம் நல்லதனமாகவும் நிறைய சமயத்துல மிரட்டியும் அவளை பார்த்து சொல்லி சொல்ற. தபசீதாம் சமஸ்தாஸ்தாக ராட்சசியோ விகிருதானனாக பருஷம் பருஷானர்ஹாம் ஊச்சுஹு தத்வாக்கியம் அப்ரியம். கொடும் சொற்கள் சொல்வதற்கு தகுதி இல்லாதவளாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியை நோக்கி அந்த கொடு சொற்களை சொல்லி சொன்னார். ஆகையால திரைலோக்கிய வசுபோக்தாரம் ராவணம் ராட்சசேஸ்வரம் பர்த்தாரம் அபசங்கம்ய விஹரஸ்வ யதா சுகம். லோகத்துல எத்தனை பேர் எவ்வளவு பெரிய பணக்காரன் இருக்கோ அத்தனை பணக்காரக்காரர்ல லோகத்திலேயே வந்தா முதல் பணக்காரனாக இன்னைக்கு இருந்துருக்கான் ராவணன். அப்படிப்பட்ட ராவணன் இடத்துல நீ அடைந்து நீ சந்தோஷமா இருந்துட்டு போய் சேரு, நீ வீணா கஷ்டப்பட்டுக்காது என்ன சொல்ல சொல்ற. இன்னும் மனுஷி ராட்சசிய பாரியா பவித்தம் அருகதி, நான் சாதாரண மனுஷி, நான் ராட்சசனுக்கு மனைவியாக ஆக முடியாது. லோபாமுத்ரா யதாகஸ்தியம் சுகன்யா செவனம் யதா, இவரெல்லாம் பதிவிரதகளை வரிசையா சொல்லி சாவித்ரி சத்தியவந்தம்னு அவள் எல்லாம் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அந்த பதிவிரதகள் எப்படி பிரியாதவர்களாக இருக்காளோ அந்த மாதிரி நான் அவளை எந்த சன்னிமே ராமனை விட்டு வேற ஒருத்தரை நினைக்க கூட மாட்டேன், மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சொல்ற. சரி, நாங்க சொல்ற மாதிரி நீ செய்யாத போயிட்டு எனக்கா அஸ்வின் முகூர்த்தே சர்வாஸ்துவம் பட்சயிஷ்யாமகே பயம், உன்னை எல்லாம் நாங்க எல்லாரும் சாப்பிட்டுருவோம், இப்படி ஒவ்வொருத்தையும் சொல்லி சொல்ற. அகன்ய பிரதிரூபாணி வச்சனானி சுதர்மத்தை அனுக்ரோஷான் மிருதுத்வாச்ச சோடானி தத்துவ மைதிலி. அவ கேட்கக்கூடாது வார்த்தைகள்லாம் கேட்கிற, எல்லாரும் சொல்லி சொல்லின்னு இருக்கா, இவள்கிட்ட என்னத்துக்கு கெஞ்சின் இருக்கிறது, நாளை கற்பல இவளுக்கு பிராத்தராசமாக இவளை சாப்பிட்டு நாம பாட்டுக்கு போய் ராவணன் இடத்துல போய் சொல்லிடுவோம்னு சொல்லி சொல்றார். சுராச்சானியதான் க்ஷிப்ரம் சர்வசோக விநாசினி மானுஷம் மானுஷம் மாம்சம் ஆஸ்வாத்திய நிருத்யாமோச நிகும்பிலாம், எல்லாம் கல்ல எடுத்துட்டு வாங்கோ, இந்த மனுஷியாக இருந்திருக்கிற இவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டு நாம் எல்லாரும் நர்த்தனம் பண்ணுவோம் எல்லாம் சொல்லி சொல்றார். இது எல்லாத்தையும் எவ்வளவோ கேட்டுருக்காரும் கேட்டுருக்க. இப்போ சீதா பிராட்டி இவ சொல்ற வார்த்தை எதுவுமே அவளுக்கு ஏற்புடையது இல்லாதனால அழகா கஷ்டப்பட்டு சொல்ற. கீதரிசந்து மகாபாபம் மயா தேகாந்தரே கிருத்தம் தேனேதம் பிராபியதே கோரம் மகாதுக்கம் சுதாரணம். எனக்கு தெரிஞ்சு இந்த சரீரத்தோடு இருக்கச்சே நான் எந்த ஒரு பாப்பமும் இந்த மாதிரி பாப்பங்கள் எதுவும் நான் பண்ணினதா தெரியல. தேகாந்தரே கிருத்தம், இந்த ஜென்மால இல்லாத வேற எதனா ஜென்மாவில் பாப்பம் பண்ணியிருந்தா கூட அதையும் இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம் எனக்கு வந்திருக்கும். அப்ப எப்படிப்பட்ட பாப்பம்னு தெரியலையே. தேனேதம் பிராபியதே கோரம் மகாதுக்கம் சுதாரணம், இப்படி கஷ்டப்பட்டு தன்னுடைய பிராணனே விட்டுணும்னு நினைக்கிற சமயத்துலதான் ரிஜட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றா. இத்யுக்தா சீதையா கோரம் ராட்சசிய க்ரோதமூர்ச்சிதாக காஷ்டி ஜக்மூஹு ததாக்கியாத்தம் ராவணஸ்ய துராத்மனஹ. எவ்வளவு சொன்னாலும் சீதா பிராட்டி மசியில ராவணனுடைய விருப்பத்துக்கு அவள் அங்கீகாரம் பண்ணலன்ற விஷயத்த அவரிடத்துல போய் ராவணன் இடத்துல சொல்றதுக்கோசரம் சில பேர் கிளம்பி போயிட்டார். அப்போ திருஜட வர தான் கண்ட ஸ்வப்னத்தை சொல்லி சொல்ற. ஸ்வப்னோக்கிய மயா திருஷ்டா தாரணோ ரோமஹர்ஷனஹா, ஒரு பயங்கரமான ஸ்வப்னத்தை நான் இன்னைக்கு கேட்டேன் பார்த்தேன், அதை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் மயிர்க்கு தெரியறது. ஆகையால அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ராட்சசானாம் அபாவாய பர்தரஸ்யா பவாயச்ச, ராட்சசால் மொத்த பேரும் நாசமடைகிறதாகவும் இவளுடைய கணவன் ராமன் ஜயமடைவதாகவும் நான் பார்த்தேன். உடனே அங்க இருக்கிற ராட்சசிகள்லாம் கேட்கிற, அப்படி என்னமா உனக்கு சொப்னம் வந்ததுன்னு கேட்கிறேன். அதுக்கு சொல்ற கஜந்தமயீம் திவ்யாம் ஷபிகாம் அந்தரிஷகாம் யுக்தாம் வாஜிசகசிரேண ஸ்வயமாஸ்தாய ராகவ சுக்ல மால்யாம்பரதர லக்ஷ்மணேன சமாகத. ஒரு திவ்யமான ஒரு பல்லக்கு, யான தந்தத்தினாலான ஒரு பல்லக்கு, அது அந்தரிஷத்துல வருது. 1000 குதிரைகள் அவளோட அதுகளோட ராமர் வரே. சுக்லமால்யாம்பரதரஹா வெள்ள மாலையை தரிச்சுண்டு லக்ஷ்மணனோடு கூட அவர் வரே. இப்படி நான் ராமனை பார்த்தேன். சீதா பிராட்டியும் வெள்ளவிளையில் ஒரு புடவை உடுத்தின் இருக்க, அதோட கூட இந்த ஒரு ராமனோட சேர்ந்து பாஸ்கரேன பிரபாயதா சூரியனும் சூரியனுடைய காந்தியும் போல சீதா பிராட்டியும் ராமனும் சேர்ந்து ஒரு புஷ்பக விமானத்துல ஏறி பட்டு போயிட்டோம். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் பர்தரங்கா சமுத்பத்தியா தத கமலலோச்சனா சந்திரசூரியோ மயா திருஷ்டா பாணிபியாம் பரிமார்ஜதி. இப்படி அந்த ராவணனுடைய மடியில உட்காண்டு ஆகாஷ மார்க்கத்துல போறச்சே சந்திரசூரியன்ல கூட கையால பிடிச்சிருந்த மாதிரி அவ போற, அவ வடக்கு நோக்கி போறத நான் பார்த்தேன். ஆருஹ்ய புஷ்பகம் திவ்யம் விமானம் சூரிய சன்னிபம் உத்தரான் திசம் ஆலோச்ச பிரசித புருஷோத்தமாக. இங்கிருந்து வடக்கு நோக்கி போறத நான் பார்த்துட்டோம். ஆகையில ராமனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. இப்படிப்பட்ட ராமன் வந்து சீதா பிராட்டி அழிச்சும் போறதா நான் பார்த்தேன், சொப்னத்துல பார்த்தேன். அதோடு மாத்திரமில்ல, இன்னொரு பட்சத்தையும் பார்க்கிறேன். ராவணச்ச மயாதிருஷ்டா முண்டஹா தைல சமுட்சிதா. ராவணன் மொட்டை அடிச்சுண்டு உடம்பத்தும் எண்ணெயை பூசிண்டு ஒரு சேப்பு துணியை உடுத்திண்டு இங்க பார்த்தோம்னாக்க அங்கங்க அல்லாடின் இருக்கான். மறுபடியும் இன்னொரு சமயத்துல பார்த்தோம்னாக்க ஒரு கருப்பு துணியை உடுத்திண்டு அல்லாடின் இருக்கான். ஒரு கழுத பூட்டப்பட்ட தேரு, அதுல ஒரு செக்கசவேல்னு இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம் மாலை, அப்படி போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கச்சே பார்த்தோம்னா அங்கேருந்து தலைகீழ கொப்புன்னு கீழே விழுந்துடுறான். அவனுக்கு ஒரே ஒரு பயம். அப்படி பார்த்தோம்னா ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டு துணியே இல்லாத இருந்துட்டு இருக்கான். எத்தையோ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்லிருக்கான். துர்கந்தம் துசகம் கோரம் திமிரம் நரகோபமும், அப்படியே ஒரு துர்கந்தம் கோரமான ஒரு இதுல அங்கிருந்து ஒரு இதுல போய் அப்படியே போயிடுறதா நான் பார்த்தேன் நானு. இதே மாதிரி கும்பகர்ணனும் தெற்கு நோக்கி போறத பார்த்தா, ராவணன் தெற்கு நோக்கி பார்த்தேன். விபீஷணர் மாத்திரம் ஏகத்திரம் மயாதிருஷ்டா ஸ்வேதச்சத்ரோ விபீஷணா, வெங்கத்த கொடையோட கூட விபீஷணன் இருக்கிறத பார்த்தேன். இப்படி திரிஜட்டையினுடைய சொப்னத்தை விஸ்தாரமா சொல்லி சொல்ற. சரி, இப்போ என்ன பண்றது என்கிற ஒரு சன்னிவேசம். ததலம் க்ரூரவாக்கியை சாந்தமேவாபிதீயதாம். இதுவரை இவ்வளவு நாழி இந்த சீதா பிராட்டிய சுடு சொற்களால சொன்னது போறோம். இனிமேல் சாந்தமேவாபிதீயதாம். சாந்தம் நல்ல வார்த்தை. இவ்விடத்துல கொஞ்சம் பணிஞ்சு வார்த்தையை சொன்னாக்க தேவல. அபியாச்சாம வைதேகிம் ஏதத்தி மமரோச்சதே. இந்த சீதா பிராட்டியினிடத்திலே நாமும் பிரார்த்தனை பண்ணுவோம். இப்படி பிரார்த்தனை பண்ணவன இவ்வளவு தூரம் மிரட்டிப்பட்டு பிரார்த்தனை பண்ணாக்கா அவ நம்மளுடைய பிரார்த்தனைய அங்கீகாரம் பண்ணிப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி. பர்சிதாமபி யாச்சத்வம் ராட்சசிய கிம்பிவட்சையா. பரவாயில்ல, அவளையே நீ எவ்வளவுதான் மிரட்டினா கூட அவளிடத்துல என்ன ரட்சணம் பண்ணணும்னு கேட்டவனாக்க அதுவே போறோம். ஆகையால பிரார்த்தனை பண்ணுவோம், ராகவாந்தி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம். இப்ப ராமனிடத்துல இருந்தானே ஒரு பயங்கரமான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. இவளுண்ட போய் கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் என்று கேட்டா, பிரணிபாத்து பிரசன்னாகி மைசிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராசும் ராட்சசீர் மகதோ பயாத்து. இவளிடத்துல சரணாகதி பண்ணாலே போறோம், அந்த ராவணன் இடத்துல இருந்து வந்த பயம் நமக்கு ஏற்பட்ட ராட்சசிகளுக்கெல்லாம் ஏற்பட்ட பெரிய பயத்திலிருந்து நம்மள ரக்ஷணம் பண்ணிடுவா. பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா, ஜனகருடைய பெண்ணான இந்த மைதிலி சீதா பிராட்டி பிரணிபாத பிரசன்னா அவளிடத்துல சரணாகதி பண்ணாலனாக்க சரணாகதி பண்றவாள் விஷயத்துல அனுகிரகம் பண்றவள் தான். இப்படி திரிஜட்டையும் சுமதத்தை பேசினாள், சுமதம் சொன்னபடியே பேசினாள். பிராட்டியும் அவர்கள் இசைவின்றிக்கே இருக்க சத்துவ பிரகிருத்தியான திரிஜட்டையோடு அவர்களுக்கு உண்டான துவக்காலே வாத்சல்ய பரவசையாய் அருளி செய்த வார்த்தையை ஸ்ரீ வானர வீரர்களுக்கு அனுபாஷித்து காட்டுகிற திருவடி அலமேஷா பரித்ராத்தும் ராகவாத் ராட்சசீகணம் என்ற திரிஜடையின் வாக்கியத்தை முடித்து, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் வரைச்சே லங்கையில என்ன நடந்ததோ அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாத முதலிகளுக்கு மீதி வானரர்களுக்கெல்லாம் ஹனுமார் சொன்னேர்னு. இப்போ திரிஜட சொன்னாலோ இல்லையா, அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசீர் மகதோபயாத்துன்னு சொல்ற இந்த சீதா பிராட்டி ஒத்தியே ராட்சசிகளில் ராட்சசிகளை மகதோபயாத்து பரித்ராத்தும் அலம், எவ்வளவு பெரிய பயத்திலிருந்து இவளை ரட்சணம் பண்றதுக்கு அவளே போறோம் என்று சொன்ன. இந்த திரிஜட்டையோட கூட ராட்சசிகளுக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் இருக்கு, ஏன்னா ஒரே குலம். அதை நினைச்சு சீதா பிராட்டி என்ன பண்றான்னா, அந்த ராட்சசிகள் ஆர்திராபராதிகளாக இருந்தாலும் கூட அவளையும் ரட்சணம் பண்றதுக்கு அங்கீகாரம் பண்ற. இந்த விஷயத்த வானர வீரர்களுக்கு சொல்லச்சே ஹனுமார் எப்படி சொல்றாருன்னா, அலமேஷா பரித்ராத்தும் ராகவாத் ராட்சசீகணம் என்று திரிஜடையின் வாக்கியத்தை சொல்ற. ராமனிடத்திலேருந்து ஏற்பட்ட ஒரு பெரிய பயத்திலேருந்து இவளே இந்த சீதா பிராட்டியே நம்மளை ரட்சிப்பதற்கு சாமர்த்தியம் உடையவள். இங்க ராட்சசீர் மகதோ பயாத்துன்னு தான் இருக்கு, அது அப்படியே ராகவாத் ராட்சசீகணம்னு மாத்திக்கிறேன். இப்படி சொல்றதுனால சீதா பிராட்டிக்கு அதாவது பெருமாள் நலிய நினைச்சா கூட அவளையும் ரட்சணம் பண்றது சாமர்த்தியம் சீதா பிராட்டிக்கு இருக்கு. அப்படி சரணாகத்தை தன்னிடத்துல சரணாகதி பண்ணவாள எந்த சமயத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான்றது அர்த்தம். ததஸ்தா ஸ்ரீமதி பாலா பர்தர் விஜயஹர்ஷிதா அவோச்சத் ஜரிதத்தியம் பவேயம் சரணம் ஹி வகா. இவ்வளவு வார்த்தை சொன்ன பிற்பாடு திரிஜட்டை பார்த்து கேட்கிறான், நீ சொன்னது கணக்கு சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா, அதாவது இந்த மாதிரி ராமர் இந்த லங்கைக்கு வந்து தன்னை அழைச்சம் போற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குமேயானால் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த திரிஜட்டையினுடைய வார்த்தையை கேட்ட பிராட்டி தன்னுடைய பர்த்தாக்கு வரக்கூடிய ஒரு ஜெயத்தை நினைச்சு சந்தோஷம், அதனால ஒரு வெக்கமும் வருது. எதிதத் தத்தியம் பவேயம் சரணம் ஹி வகா. இப்படி கணக்கு நிஜமாவே நடந்ததுன்னாக்க நீங்கள்லாம் என்ன அடைக்கலமாக அடைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னாக்க நான் உங்களை எல்லாரையும் ரட்சணம் பண்ணுவேன் என்று சீதா பிராட்டியே சொல்லி சொல்ற. இது பிரதானமான ஒரு சரணாகதி பிரகரணம். இந்த சரணாகதி பிரகரணத்துல சரணாகதிக்கு சொல்லக்கூடிய 5 அங்கங்கள் அனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திரத்துவ வரணம், கார்பண்யம் என்று சொல்லக்கூடிய 5 அங்கங்களும் ஸ்பஷ்டமாக இருக்கு. இதுதான் சுவாமி தேசிகன் சாங்க பிரபதன அதிகாரத்துல திருஷ்டாந்தமாக எடுக்கிறேன். அதை இந்த இடத்துல நமக்கு தெரிவிக்கிறேன். ரட்சாபர ஸ்வீகார வாக்கியத்தை அனுவதித்து காட்டினான். இதுதான் சீதா பிராட்டி சொன்ன ரட்சாபரத்தை ஸ்வீகாரத்தை சரணாகதி பண்ணவாழ தான் ரட்சிக்கிறேன்றது. அந்த அங்கி அத ஹனுமார் அனுவதித்து காண்பித்தார்னா அவ சொன்ன வார்த்தையை அப்படியே அனுவாதம் பண்ணி தெரியப்படுத்தினார். பின்பு சாபராதகளான ராட்சசுகளை பெற்ற ராமதூதன் சீரினவிடத்து பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் பிளவங்கமா காரியங் கருண மாரியேண நகச்சின் அபராத்தியதி இத்தியாதிகளாலே அவன் சீற்றத்தை ஆற்றி பிராட்டி ராட்சசுகளை தான் ஏறிட்டுக்கொண்டு ரட்சித்தபடி சொன்னான். நாம் கூட சொல்லிடலாம், வாயால சொல்லிடலாம், எல்லாரையும் நான் ரட்சணம் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா அத பிராக்டிக்கலா அதை நடத்தி காண்பிக்கணும் இல்லையா? சரணாகித ரட்சணம்ன்றத நடத்தி காண்பிக்கணும். அந்த மாதிரி ஏதனா ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுதா அதுல சீதா பிராட்டி அதை நடத்தி காண்பிச்சாளா இவாளுக்குன்னா அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது. எப்ப ஏற்பட்டதுன்னாக்க ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு ராமர் ஹனுமாரை பார்த்து சொல்லி சொல்ற, அவ எப்படி கேட்டாளோ அந்த மாதிரி சிரைஸ்து சங்கலாங்கிருத்வா மான்னையே ஜெரி காக்குஸ்தா தத்தசிய சதுச அலங்காம் பரபலாத்தனா மான்னையே ஜெரி காக்குஸ்தா தத்தசிய சதுசாம் சதுசம்பவத்துன்னு சொல்லி இலங்கை பாழாளாக செய்து என்ன அழைச்சும் போனேர்னாக்கா அது அவருக்கு ஏற்றதாக இருக்கும் என்று அதுதானே சீதா பிராட்டி கேட்டா. அவ எப்படி கேட்டாலும் அதே மாதிரியே நானும் நடந்துட்டேன். ஒரு மனைவி எப்படி ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி பர்த்தா கணக்கு நடந்துட்டாள்னாக்கா அதை காட்டிலும் சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு கிடையாது. ஆகையால நீ கேட்டிருந்த பிரகாரம் நான் பண்ணிருக்கேன், ராவணவதெல்லாம் முடிஞ்சிடுத்து, இந்த சமாச்சாரத்தை போய் சீதையின் இடத்துல சொல்லுன்னு சொல்றேன். ஹனுமாரும் போய் சொல்றேன், சொன்னா பிரஹர்ஷேனாவிருத்தா சான்னு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால வார்த்தையே வரல, இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாத ஒரு நிலை. அந்த பிரகரணியின் அவருந்தா தான் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத போயிடுத்து, அவ்வளவு சந்தோஷத்தினால இருந்தா. அப்போ ஹனுமார் ஒரு பிரார்த்தனை பண்றேன் சீதா பிராட்டியின் இடத்துல, இத்தனை ராட்சசிகளும் எப்படி எப்படி எல்லாம் உன்னை மிரட்டினா உன் மனசுக்கு ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தினா இது மொத்தத்தையும் நான் தான் பார்த்துவேன். இந்த ராட்சசிகள் மொத்த பேரையும் அவ பண்ணின தப்புக்கு அவளுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. இவ மொத்த பேரையும் அடிக்கணும், உதைக்கணும், கில்லணும், காலால எட்டி எட்டி உதைக்கணும், கும்மு கும்முன்னு குத்தணும். இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் போல இருக்கு. இதுக்கு நீ அனுமதி பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற ஹனுமார். அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டான். இவாள் என்னத்துக்கு பா நீ அடிக்கிற? இவ உன் திருஷ்டியில பாபம் பண்ணவர்கள், தப்பு காரியம் பண்ணவாதான். என் திருஷ்டியில இவ பேர்ல சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை. இவாளுக்கு தலைவனாக இருந்திருக்கிற ராவணன் என்ன சொன்னானோ அதை பண்ணா, அவ்வளவுதானே தவிர அவளுக்கு என்ன என்னிடத்துல பிரத்யேகமான கோபத்துக்கு ஒரு காரணமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவெல்லாம் ஒன்னும் பாப்பிகள் அல்ல. உன் திருஷ்டியில வதார்கானாம் கொல்ல தகுந்தவர்களாகவே இருக்கட்டும். காரியம் கருணம் ஆரியேண நகஸ்டன் அபராஜதி. ஹனுமார பார்த்து சொல்ற ஆரியேணன், ஒரு பூஜா வாச்சகமான சப்தத்தை சொல்லி சொல்ற. இந்த ஒரு விஷயத்துல நீ கிருப பண்ணணும், கருணை காட்ட வேணும். லோகத்துல யார்தான் தப்பு பண்ணாதவா இருந்துருக்கா? எல்லாரும் ஏதோ ஒரு பிரகாரமா தப்பு பண்ணிதான் இருந்துருக்கா. நகஸ்டன் அபராஜதி, தப்பு பண்ணாதவான்றவா லோகத்துல யாருமே இல்லையே என்று சொல்றார். இப்படி சரணாகதி அடைக்கலமாக ஆகட்டும்னு சொன்னது போக அது அப்படியே நடத்தி காண்பிச்சா சீதா பிராட்டி. அதுதான் சீதா பிராட்டியினுடைய இந்த சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய இந்த சரணாகதிக்கு ஒரு பெரிய மகத்துவம். இந்த விருத்தாந்தத்தை அனுசந்தித்த பட்டர் ராமகோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு பிராட்டியை க்ஷமையழிய தஞ்சமில்லை என்னும் இடத்தை மாதர்மைதிலி ராட்சசி ஸ்வைததை வார்த்ராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமு ரக்ஷதா சான சாந்திர மகாகதா சுகயது காந்திஸ்தவ ஆகஸ்மிகி. பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பிராட்டியினுடைய மகிமைய சொல்லி சொல்ற. சரணாகத ரக்ஷணத்துல பிராட்டி உயர்ந்தவளா அல்லது பெருமாள் உயர்ந்தவளா என்கிற ஒரு உத்தரக்குள்ள உத்தர ஒரு வாதம் பண்ணிக்கிறான். பட்டர் தன்னுடைய வாதத்தை சொல்லி சொல்ற. பிராட்டி தான் சிறந்தவள் சரணாகத ரக்ஷணத்துல என்பதாக ஒரு வாதம் பண்ணவன அதுக்கு ஹேத்து சொல்லணும் இல்லையோ, காரணம் சொல்லணும் இல்லையோ. காரணம் சொல்ற, ரக்ஷந்தியாத்து பவனாத்மஜாத்து மாதர்ம் மைதிலி ராட்சசி ஸ்வைததை வார்த்ராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத்து லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா. ஆர்திராபராதம் அப்படியே ஈர கையோடு இருந்துருக்கா, சொட்ட சொட்ட இருந்துருக்கா. அப்பேற்பட்ட ராட்சசிகளையும் கூட பவனாத்மஜாத்து ரக்ஷந்தியா, ஹனுமாரிடத்திலேருந்து சீதா பிராட்டி தான் ரட்சணை பண்ண. இப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த செயலை செஞ்சதுனால நீ ராமருடைய சரணாகத ரட்சணன்றத காட்டிலும் உன்னுடைய இது ரொம்ப ரொம்ப மகத்துவபூர்ணமாக அழுத்து ராமருடைய கோஷ்டி தாழ்ந்ததாக அழுத்து என்பதாக சொல்ற. ஏ ராமன் மாத்திரம் ரட்சணம் பண்ணலையா? காக்காசுரனை ரட்சணம் பண்ணலையா? விபீஷணனை ரட்சணம் பண்ணலையா என்று கேட்ட, காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமௌ ரக்ஷதஹ. காக்காசுரன் த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதான்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு ராமனையே சரணமாக அடைந்தார். அதாவது காக்காசுரன், அப்போ நீ விட்டா வேற வழி இல்லைன்னு வித்தகனே ராமாவோ அபயம் என்று பிரார்த்தனை பண்ணும். பிரார்த்தனை பண்ணின பிற்பாடுதான் ராமன் ரக்ஷணம் பண்ண. ஆகியால அதே மாதிரி விபீஷணன் விஷயத்திலையும் சரவலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதைதம் ஆம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று நான் வந்திருக்கேன் இதை போய் சொல்லுங்கோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணின பிற்பாடுதான் அவளுடைய சரணாகதியை அங்கீகாரம் பண்ணி அவளுக்கு ரட்சணம் பண்ண. இங்க இருந்திருக்கிற ராட்சதிகள் யாரனா ஒண்ணு வாய திறந்து கேட்டுதா, ஹனுமான் இவாள் எல்லாம் குத்தணும் அடிக்கணும்னு கேட்கச்சே சீதை என்ன பதில் சொல்லப்படுறாளோன்னு சொல்லி சீதை மூஞ்சிதான் முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தாளே தவிர அந்த ராட்சதிகள்லாம் ஐயோ சீதை என்ன நீ காப்பாத்துன்னு யாரனா ஒரு ராட்சதி வாய திறந்து சொன்னாளா? சொல்லல. இவா இத்தனை ராட்சதிகளும் தன்னுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கிறத ஒன்னையேவும் திரிஜக பண்ண சரணாகத்திய வச்சுண்டு திரிஜகையோடு சம்பந்தப்பட்டவளாக இவாள்லாம் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி இவா எல்லாரையும் ரட்சணம் பண்ணிருக்கா சீதா பிராட்டி. இவா வாயால ஒரு வார்த்தை சொல்லாட்டா கூட அப்ப யார் யாருடைய சரணாகத ரட்சணம் உயர்ந்ததாக ஆகும்? எங்களை பார்த்துக்கோங்களேன்ற பட்டர் யார் இந்த சீதை இதுதான் என்பதாக சொல்ற. இப்படி உம்முடைய ஆகஸ்மிகி சாந்தி சானஹா சாந்திர மகாகசா சுகயது ஆகஸ்மிகி சாந்தி பிராட்டிக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பொறுமை, குற்றம் பாராமை, வாத்சல்யம், அதனிடத்துல நான் சரணாகதி பண்றேன். எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டு இருக்கவனாக இருக்கிற எங்களை உம்முடைய பொறுமையும் வாத்சல்யமும் ரட்சிக்கட்டும் என்று பட்டர் சாதிக்கிறார். இதிலிருந்து ஏற்படுறது என்னன்னாக்க ராமாயணத்துல ஆறு காண்டத்திலையும் சரணாகதி தான் சொல்லப்பட்டு சரணாகதி முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ற. இங்க விபீஷண சரணாகத்திய சொல்லல. அந்த விபீஷண சரணாகத்தின்றது யுத்தகாண்டத்துல பிரசித்தமானது, அதை தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை பின்னாடி விஸ்தாரமா சொல்ல போறேன். அதனால அந்த விபீஷண சரணாகத்திய இந்த பிரகரணத்துல சொல்லல. இந்த ஆறாவது காண்டமாக சொல்லக்கூடிய யுத்த காண்டத்துல விபீஷண சரணாகதி பிரதானமாக சொல்லப்படுறது. அதை இதே அபயப்பிரதான சாரத்திலேயே சரண்யசீல பிரகாசம் பரம தர்ம நிர்ணயம்ன்ற இடங்கள்ல அந்த அதிகாரங்கள்ல சொல்லப்படுறேன். அதில் இங்க விஸ்தாரமா சொல்லல. அதுக்கப்புறமா ஆக இப்படி ஆறு காண்டத்திலும் சரணாகதி தர்மமே அஞ்சுருவாணியாக கோக்கப்பட்டது. அஞ்சுருவாணின்னா அச்சாணின்னு அர்த்தம். அச்சாணி இருந்தாதான் இந்த அச்சு ரெண்டு சக்கரமும் அதுல இருக்கும். இந்த சக்கரத்தை ரெண்டு சக்கரத்தையும் சேர்த்து கோக்கிறது அந்த அச்சாணி. அதுக்கு ஒரு கடையாணி ஒன்னு இருக்கும் அந்த சக்கரம் வெளில வராது இருக்கிறதுக்கு. அந்த அச்சு முறிஞ்சு போயிடுச்சுன்னா தேர் போவே போகாது. இந்த ராமாயணம் மொத்தத்துக்குமே சரணாகதி தர்மம்தான் அச்சாணியாக இருக்குன்னு இப்படி விஸ்தாரமா சொன்னேன். இதுக்கப்புறமா உத்தரகாண்டத்துல ஒரு சரணாகத்திய சொல்லிட்டே இருந்தாக்க சரியா போயிடும். உத்தர ஸ்ரீமாயணத்திலும் ராவணன் பாட்டன்மார் காலத்திலே விஷ்ணு அவதாரஸ்தனான சர்வேஸ்வரன் சரணாகதரான தேவர்களை ரட்சிப்பதாக திருவுள்ளம் பற்றி ராட்சசரோடே பொருத அளவிலே பூசலிலே கெட்டு பராங்முகராய் லங்கையை குறித்து பலாயனம் பண்ணுகிற ராட்சசரை பின் தொடர்ந்து சார்ந்த முதைத்த சரமழிகளாலே கொன்று சூறையாடக் கண்ட மால்யவான் புரிந்து நாராயணன ஜானீஷே சாத்திரம் தர்மம் சனாதனம் அயுத்த மனசோ பக்னானே அஸ்மான் ஹம்சி யதேதரஹா என்று ஓடிப்போகிற எங்களை கொல்லுகை சத்ரதர்ம விருத்தமன்றோ? தர்மம் தெரியாதார் செய்யுவதை தர்மஜனான நீ செய்ய நிற்கிறதென் என்று ஆற்றாமையாலே முறையிட, சர்வேஸ்வரன் நாம் க்ஷத்திரியராகிலன்றோ க்ஷத்திரிய தர்மம் அனுஷ்டிப்பது? நம்மை நாராயணன் என்று நீ சொன்னபடியே நாம் நியந்திருத்வாதிகளாலே சர்வ விலக்ஷணர் ஆகையாலே நாராயண தர்மமான சரணாகத ரட்சணம் அனுஷ்டிக்கிறோம் என்று அபிப்பிராயம் கொண்டு, யுஷ்மத்தோ பயபீதானாம் தேவானாம் வை பயமயா பயம் ராட்சசோத்சாதனம் தத்தம் ததேதம் அனுபால்யதே பிராணைரபி பிரியங்காரியம் தேவானாம் ஹி சதாமயா சோகம்போ நிகனிஷ்யாமி ரசாதல கதானபி என்று. உத்தரகாண்டத்தில் ஒரு உபாக்கியானம் சொல்லப்படுகிறது. ராவணன் பாட்டன்மார் காலத்திலே, ராவணன் காலத்தில் இல்ல, அவங்க தாத்தா காலத்திலேயே கூட விஷ்ணு அவதாரத்தனான சர்வேஸ்வரன், பெருமாள் விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்க லோக ரக்ஷணத்துக்காக. அப்போ சரண் தேவதைகள்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்றா, அந்த சரணாகதி பண்ண தேவதைகள் எல்லாம் ரட்சிப்பதாக பெருமாள் அங்கீகாரம் பண்ணிட்டு, ராட்சசாலெல்லாம் தேவதைகளை ரொம்ப ரொம்ப ஹிம்ச பண்றா, ஆகையால அந்த ராட்சசர்களை நலிய செய்வதற்காக தேவதைகளுக்கு தன்னை சரணடைந்த தேவதைகளை அவன் ஹிம்ச பண்ணுவதனால அந்த தன்னை சரணடைந்த தேவதைகளுக்கு விரோதிகளாக இருந்திருக்கிற ராட்சசெல்லாம் துவம்சம் பண்றதுக்காக யுத்தம் பண்ற. அதுல யுத்தத்துல ராட்சசெல்லாம் தோத்து போயிடுறான், பெருமாளுக்கு எதிர நிக்க முடியல. அவ எல்லாரும் அங்கேருந்து தேவதைகள் இருந்த இடத்துல வந்து சண்டை போடுறா. இப்படி பெருமாள் ராட்சச தேவதைகளுக்காக பெருமாள் சண்டை போடுச்சு, அவ என்ன பண்றான்னா தோத்து ஓடி போய் லங்கைக்கு போயிடுவோம்ட்டு லங்கைக்கு ஓடி போற. அப்படி லங்கைக்கு ஓடி போகச்சு அவ புறமுது கிட்டு ஓடுற. நாம தோத்து போறோம், நம்மளால முடியல என்று புறமுது விட்டு ஓடுற. அவளை தெட்டிண்டு போறேனா பெருமாள் பின்தொடர்ந்து சாங்கமுதைத்த சரமிழ்களாலே கொன்று சூறையாட கண்ட அவளை பின்தொடர்ந்து போய் மேல மேல பானத்தை போட்டு சாங்கமுதைத்த சரமழையாலே இந்த பான வருஷத்தினால அவன் மொத்த பேரையும் துவம்சம் பண்றத பாக்குற. அத பார்த்துட்டு மால்யவான் ஒரு விருத்த ராட்சசன், அந்த ராட்சசன் நாராயணரை பார்த்து சொல்லி சொல்ற, என்ன சொல்றான்னு, நாராயண ந ஜானீஷே காத்திரம் தர்மம் சனாதனம். நாராயண உனக்கு தெரியாத இந்த க்ஷத்ரியனுக்கே உண்டானதான சனாதனமான தர்மம், க்ஷத்ரிய தர்மம் உனக்கு தெரியாதா என்பத சொல்லி சொல்ற. இப்படி புறமுதுகிட்டு போறவனை போய் கொல்லலாமா? நிராயுதபாணியாக இருக்கிறவன் புறமுதுகிட்டு போறவன் அவனையெல்லாம் வதம் பண்ணக்கூடாதுன்னு இப்படிதானே சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, அப்படி இருக்கச்சே நீ இந்த காரியத்தை பண்ணலாமான்னு கேக்குற. சொல்லச்சு, அயுத்த மனசோ பக்னானை அஸ்மான் ஹம்சி யதேதரஹா. சாஸ்திரம் தெரியாதவா, சனாதன தர்மம் தெரியாதவா, அவன் நடந்துக்கிற மாதிரி இனிமேல் யுத்தம் பண்ண முடியாதுன்னு அயுத்த மனசா யுத்தம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவாள், அப்படி பயந்துண்டு ஓடுறவாள் போய் நீ ஹிம்ச பண்றிய, தர்மம் தெரிஞ்சுண்டு நீ பண்ணலாமா என்று அவன் கேட்கிறான். எங்களை கொல்லிகை சத்ர தர்ம விருத்தம் என்றோ தர்ம மரியாதார் செய்யும் அதை தர்மஜனான நீ செய்யா நிற்கிறது. ஏதோ தர்மம் தெரியாதவா சொன்னா சொல்லிட்டு போட்டோம், பண்ணிட்டு போட்டோம். தர்மம் தெரிஞ்ச நீ போய் அதை பண்ணலாமான்னு கேக்குறான். அதுக்கு பெருமாள் சொல்ற, சர்வேஸ்வரன் சொல்ற, நாம் க்ஷத்ரியராகிலன்றோ க்ஷத்ரிய தர்மம் அனுஷ்டிப்பது. நான் க்ஷத்ரியனா கணக்கு இருந்தேன்னா நான் க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்கணும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. நான் க்ஷத்ரியனே இல்லையே, நான் சர்வேஸ்வரன். இந்த பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன் எல்லாம் சொல்லி சொல்லப்பட்ட பாகுபாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். நான் அப்படி நான் இருந்துட்டு இருக்கச்சே என்ன போய் நீ இப்படி சொல்றிய என்று பெருமாள் சொல்றேன். நான் நாராயணன் தானே, க்ஷத்ரிய தர்மம் என்னை கட்டுப்படுத்தாது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால நாராயண் நீ க்ஷத்ரியராகிலன்றோ க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்கணும். நான் க்ஷத்ரியனே இல்ல, நான் க்ஷத்ரிய தர்மத்தை நான் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்குன்னு ஒரு மதம் இருக்கு, நான் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு தர்மம் இருக்கு. நான் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் என்னன்னு கேட்டா, என்ன நீயே சர்வேஸ்வரன் சொல்லிட்டியோ இல்லையோ, சர்வேஸ்வரனாக இருக்கிறபடினால நான் எல்லாரையுமே எல்லாரையும் நியமிப்பவனாக இருக்கிறபடினால நாராயணனான படியால எனக்குன்னு ஒரு தர்மம் இருந்துருக்கு, அந்த தர்ம பிரகாரம் நான் நடந்துக்கிறேன். ஆணல்லன் பெண் அல்லன் நல்லாக அழியும் அல்லன் பெருமாள புருடன்னு சொல்றதா ஸ்திரீன்னு சொல்றதா இல்ல இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஜாத்தியா சொல்றதா என்னன்னு சொல்றது பெருமாள் அழுவாரதுக்கு பதில் சொல்றேன். ஆணல்லன் பெண் அல்லன் அல்லாஹ அலியமல்லன், நீ சொல்ற ஒரு வியவஸ்தை இருந்திருக்க, ஒரு சின்ன கோட்டுக்குள்ள பெருமாளை அடைக்க முடியாது. இவர் ஆண், இவர் பெண், இல்ல இவர் வேற, இது ரெண்டும் இல்லாத வேற ஒன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆண் பெண் அலி என்று சொல்லக்கூடிய மூவகையான ஜீவ ராசிகளை காட்டிலும் இப்படி எதுலையுமே வகைப்படுத்த முடியாதவராக, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக பிரமாண்டிருக்கேன். அந்த மாதிரி இங்க நாராயணன் இந்த சேத்தனர்கள் இடத்துல இருக்கக்கூடியதுதான் க்ஷத்ரிய தர்மமோ பிராமண தர்மமோ வைசிய தர்மமோ சூத்ர தர்மமோ. அது ஈஸ்வரன் இடத்துல இந்த நாலு வர்ணத்துக்கும் மேல்பட்டவராக இருக்கிற, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கிறதுனால ஈஸ்வரன் இடத்துல அதை சொல்ல முடியாது. சரி, எனக்கு இன்னும் ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மம் என்ன தெரியுமா, சரணாகத ரக்ஷணம்ன்ற தர்மம். அந்த சரணாகத ரக்ஷணம்ன்ற அந்த தர்மத்தை பின்பற்றிதான் என்னிடத்துல சரணாகதி பண்ண தேவதைகளை ரட்சிப்பதற்காக யுஷ்மத்தோ பயபீதானாம் தேவானாம்பை மயா பயம் ராட்சசோ சாதனம் தத்தம் ததேதனுபால்யதே. யுஷ்மத்தோ பயபீதானாம், உம்மிடத்து உங்களிடத்திலேருந்து பயந்த போனவர்களாக இருந்திருக்கிற, பீதி அடைந்தவர்களாக இருந்திருக்கிற தேவதைகளுக்கு மயா அபயம் தத்தம், நீங்க பயப்படாதுங்கன்னு நான் அபயப்பிரதானம் பண்ணிட்டேன். ராட்சசோத்சாதனம் தத்தம் ததேத அனுபால்யதே, நான் ராட்சசர்கள் எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுறேன்னு அவ மூலமாக உனக்கு பயம் வராதுன்றத நான் சொல்லியாச்சு, அப்பதான் நான் பின்பற்றுகிறேன். ஆகையால பிராணைரபி பிரியங்காரியம் தேவானாம் ஹி சதாமயா சோகம்போ நிகனிஷ்யாமி ரசாதல கதானபி. இப்படி தேவதைகளுக்காக என் பிராணனையே மாய்த்துக் கொண்டாவது அவளுக்கு நல்லது பண்ண வேண்டியது என்னுடைய கர்த்தவியம், என்னுடைய கடமை. நீ இங்க ஓடினா என்ன, லங்கைக்கு குறிச்சு ஓடினா என்ன, பாதாளத்துக்கே ஓடினா கூட உங்களை தெத்தி வந்து நான் அடிவான் என்று சொல்ற. பிராணயிரபி பிரியங்காரியம் தேவானாம் ஹி சதாமயா சோகம்போ நிகனிஷ்யாமி ரசாதல கதானபி என்று நாம் தேவர்களுக்கு பண்ணின அபய பிரதானத்தாலே பசுக்களுக்காக புலிகளை தொடர்ந்து கொள்ளும் கணக்கிலே உங்களை கொள்ளுகிறோம் என்று அருளி செய்த பாசுரத்தாலே நான் தேவதைகளுக்கு அபய பிரதானம் பண்ணிட்டேன். அபய பிரதானம் பண்ண பிற்பாடு உங்களை நான் வந்து வதம் பண்றேன். இந்த காட்டுல இருக்கிற பசுக்களை ரட்சணம் பண்ணோம்னாக்க ஒரு புலி இருந்ததுன்னா அந்த புலி எங்க இருந்தாலும் அதை தெத்தும் போய் அதை கண்டுபிடிச்சு வதம் பண்ணாதான் பசுக்கள் நிம்மதியா காட்டுல பொண்ணு மேய முடியும். தேவதைகள்லாம் இப்ப பசுக்கள் மாதிரி பிரம்மாண்டத்துல சரணாகதி பண்ணவா, ராட்சசால் புலி மாதிரி நீ எங்க போனாலும் அவனை தேடி வந்து வதம் பண்ண வேண்டியது என்னுடைய கர்த்தவியம் தான் பெருமாள் சொல்லி சொல்ற. மற்றுமுள்ள க்ஷத்ரிய தர்மாதிகளிலும் காட்டில் சரணாகத ரக்ஷண தர்மமே பெருமாளுக்கு அனுபவனீயம் என்னுமிடத்தை ஸ்தாபித்தான். க்ஷத்ரியனுக்கு இந்த மாதிரி எத்தனையோ தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த தர்மங்களை காட்டிலும் சரணாகத ரட்சணம்ன்ற ஒரு மிக உயர்ந்த தர்மம் இருக்க அந்த தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும் என்பதை காண்பிச்சாங்க. அதுக்கு மேல ஒரு விசாரம், இது எங்க பார்த்தாலும் பட்டிமன்றம் நடக்கிற விஷயம்தான் இது. வாலுடைய சோத்தியத்திற்கும் இவ் உத்தரத்தையே திருவுள்ளம் பற்றி சூக்ம பரமதுஜ்ஞேயா சதான் தர்மா பிளவங்கமா என்று கம்பீரமாக பெருமாள் அருளி செய்தார். வாலி கேட்கிறான், ஏண்டா நீ பெரிய தர்மிஷ்டன்னு நான் நினைச்சிருந்தேனே ராமனை பார்த்து, இப்படி நேருக்கு நேர் இல்லாத மறைந்திருந்து அடிப்பதுதான் உன்னுடைய க்ஷத்ரிய தர்மமா, இப்படிதான் உனக்கு சொல்லிருக்கா, இந்த ரீதியில்தான் நீ தர்மத்தை புரிஞ்சின்றியா, இப்படி எல்லாம் ஒரு சுடு சொற்களால ராமனை பார்த்து வாலி சொல்றான். அப்போ வாலிய பார்த்து ராமர் சொல்றே, சூக்ம பரம துர்ஜேய சதாம் தர்மஹா பிளவங்கமா, இந்த வாலியை பார்த்து குரங்குன்னு சொல்லி சொல்ற, சூக்மஹா பரம துர்ஜேயா சதாம் தர்மஹா, இந்த சத்துக்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் ரொம்ப ரொம்ப சூக்மமானது, அவ்வளவு எளிதில் எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடியது அல்ல. ஆகையல்ல இந்த சத்துக்களுடைய தர்மத்தை சதான் தர்மான்னு சொல்றது இல்லையோ, இந்த தர்மம் உனக்கு தெரியாது, நான் அனுஷ்டிச்சதுல ஒரு தப்பும் கிடையாது, நான் சரணாகத ரட்சணம் பண்ணிருக்கேன், அதுக்காக தான் உன்னை வதம் பண்ணிருக்கேன்னு தாம் பண்ணினதை தப்பா கணக்கு இருந்ததுன்னாக்க அது ஏதோ சால் சாப்பு சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் கல்பிக்கலாம். தாம் பண்ணினது துளி கூட தப்பு இல்லாததுனால அது கம்பீரமாக என்ற வார்த்தையை போட்டேன். கம்பீரமாக பெருமாள் அருளி செய்தார். முன்பு சாபராதரான மகாராஜ அனுதத்தராய் சரணாகதராக அவரை நீ நலிந்தாயாகையால் நீ தண்டியனாகையாலும் சரணாகதரான மகாராஜரை ரட்சிக்கை நமக்கு பரமாகையாலும் உன்னை நிராகரித்தோம். ராமர் வாலிவதம் பண்ணத்துக்கு ரெண்டு காரணம் சொல்லி சொல்ற. முதல் காரணம் என்னன்னா, இதே சுக்ரீவன் தாம் பண்ணினது தவறோ தவறில்லையோ அது வேற விஷயம், நீ வந்தவுடனே ஏதோ நான் தப்பா நடந்துடுத்து என்ன நீ மன்னிச்சிடும்னு சொல்லி இந்த ராஜ்யம் மொத்தம் உன்னைதான் நான் உனக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்லி விழுந்து சரணாகதி பண்ண. அப்படி சரணாகதி பண்ணச்சே கூட நீ சிறிதும் கோபம் தணியாமல் அவனை தெரிச்சு தெரிச்சு தெரிச்சு தெரிச்சு உலகத்துல எத்தனை இடங்கள் உண்டோ அத்தனை இடங்கள்லயும் தெரிச்சு அடிச்ச. நீ சரணாகத ரட்சணம் பண்ணாதது ஒரு பெரிய தோஷம். யாரெல்லாம் சரணாகத ரட்சணம் பண்ணாத போறாளோ அவள்லாம் தண்டிக்க தகுந்தவர்கள் என்று சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நீ பண்ணின தப்புக்கு தான் உனக்கு இந்த சிக்ஷை. இது ஒண்ணு. இன்னொரு ஹேத்து என்னன்னா, அவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான். யாரு? சுக்ரீவர். அந்த சுக்ரீவனை ஏகவச்சனத்துல சொல்லவே அங்க கௌரவ வாச்சகமான சப்தத்தை தான் சொல்றேன். மகாராஜர் அனுதத்தரா மகாராஜர் சரணாகதரான மகாராஜரை ரட்சிக்க நமக்கு பரமாகையாலும் மகாராஜா மகாராஜான்னு சொல்றது சுக்ரீவன். அவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டு அவரை ரட்சிக்கிறது என்னுடைய தர்மம். அந்த தர்ம பிரகாரத்துக்காக தான் பிரகாரத்துல தான் நான் உன்னை வதம் பண்ணனே தவிர நீ சொல்ற மாதிரி க்ஷத்ரிய தர்மம் அந்த தர்மம் எல்லாம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேம்பட்டதான தர்மம் சரணாகத ரக்ஷணம்ன்ற தர்மம் என்று சொன்னார். இப்போ இப்பிரபந்தம் தலைக்கட்டு காட்டுகிற இடத்திலும் உபாய அனதிகரங்களான ஸ்தாபரங்களையும் கூட விஷயத்தே மகாராஜ ராம வியசனகரிசிதாக அபிவிருட்சா பரிம்ளானாக சபுஷ்பாங்குர கோரகாக என்னும்படி உண்டான விஷயவாசத்தையும் அவஸ்தா விசேஷத்தையும் பற்றாசாக ரட்சித்தபடி பறக்க பேசப்பட்டது. உத்தரகாண்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சி இது. ராமாயண அவதார சமாபனம் பண்ற அந்த சமயத்துல அங்க இருக்கிற புல்லு பூண்டு முதற்கொண்டு தாவரங்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே பெருமாள் மோட்சம் கொடுக்கிறேன். அப்ப என்னத்துக்காக அவைகளுக்கெல்லாம் கொடுக்கிறேன்னாக்க, ராமனிடத்துல அப்படிப்பட்ட ஈடுபாடோட அந்த ஸ்தாவரங்கள்லாம் கூட இருந்தன. அது எப்படி தெரியும்னா, ராமர் காட்டுக்கு போயிட்டு காட்டுக்கு போன உடனே சுமந்திரர் காட்டுல கொண்டு விட்டுட்டு தசரதரிடத்துல வந்து சமாச்சாரத்தை சொல்ற கொண்டு விட்டுட்டேன்னு சொல்லி சொல்ற. அப்ப தசரத சக்கரவர்த்தி கேக்குற சுமந்திரர, ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாப்பா ராமரை காட்டுக்கு அனுப்பிக்கிறதுல என்று. அப்ப சுமந்திரர் சொல்ற, ஜனங்கள் நினைக்கிறது இருந்துட்டு போட்டோம், விஷயத்தே மகாராஜே மகாராஜா ராம வியசனகரிசிதாக அப்படி விருட்சா பரிம்ளானாக சபுஷ்பாங்குர கோதகாக. அந்த ஜனங்கள் மாத்திரமில்ல, மரங் செடி கொடிகள்லாம் கூட ராமர் காட்டுக்கு போறேன்னு அவரே அப்படியே வாடி போயிடுச்சு. அதுல அதுக்கு முன்ன புஷ்பங்களோடையும் பிஞ்சு போட்டு எல்லாத்தோடையும் இருந்தது போக அது வாடி போறதுனுடைய அடையாளம் புஷ்பம் மொத்தம் கொட்டி போயிடும். இப்ப மொத்தம் கொட்டி போயிடுச்சு என்று சொல்ற. அப்படி ராமனிடத்துல ஒரு பிரீத்தி வச்சிருந்ததுனால எல்லாத்தையுமே தட்சணம் பண்ண அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பற்றாசாக ரட்சித்தபடி பறக்க பேசப்பட்டது. ஆகையால இந்த ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகதி வேதம் என்று சொல்லப்படுகிறது. உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசோ பூர்வதா ஃபலம் அர்த்தவாதோபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. ஒரு கிரந்தத்தினுடைய குறிக்கோள் என்னன்னு தீர்மானம் பண்றதுக்கு ஷட்வித தாத்பரிய லிங்கம் ஆறு விதமான வகைகள் உண்டு. உபக்ரமம் உபசம்ஹாரம் ஆரம்பமும் முடிவும் ஒன்றை பற்றியே இருக்கணும். அபியாசகா எந்த விஷயத்த சொல்லணும்னு இருக்கோ அதுல நடுவுல பலமுறை அத சொல்லிருக்கிறது. அபூர்வத்தா புதுசா சில விஷயங்களை சொல்றது. பலம், இது பலம், இதனால என்ன பலன் வருதுன்றது. அர்த்தவாதோபபத்தி, இதுல சொல்லக்கூடிய விஷயத்தை அர்த்தவாதம் பண்றது, வசத்தியா சொல்றது, புகழ்ந்து பேசுறது. உபபத்தி, யுக்திகளை காட்டி இந்த சொல்ல போற விஷயம்தான் சிறந்ததுன்னு சொல்றது. இப்படி ஆறு விஷயங்கள் இந்த ஒரு கிரந்தத்துல சொல்லப்படக்கூடிய என்ன சொல்றதுன்றத தீர்மானம் பண்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்படி பார்த்தோம்னாக்க பாலகாண்டத்தில இருந்து ஆரம்பிச்சு அங்க சரணாகத்தியில ஆரம்பிச்சு இங்கேயும் தேவர்களுடைய சரணாகத்தை உத்தரகாண்டத்துல முடிக்கிறது. உபக்கிரமம் உபசம்ஹாரம் ரெண்டும் ஒன்னு பத்தியே இருக்கு. அபியாசகா இடையில அயோத்தியா காண்டத்துல, கிஷ்கிந்தா காண்டத்துல, ஆரண்ய காண்டத்துல, சுந்தர காண்டத்துல, எல்லா இடத்துலயும் இந்த சரணாகத்தியை பத்தி சொல்லிருக்கு. அபூர்வத்தா புதுசு புதுசா சொல்றது, ஒரே விஷயத்த சொன்னா கூட சில சில ஒரு குறிப்புகளை புதுசா சொல்லி சொல்றது, அதுவும் இருக்கு. இப்படி சரணாகத ரட்சணத்தினுடைய பலன் அர்த்தவாதம். இப்படி சரணாகதம் பண்றக்ஷணம் பண்றதுனால என்னென்ன பலன் ஏற்படுறதுன்றது அதை பத்தி விசேஷமா சொல்லி சொல்றது. அதுக்கு உபபத்தி லாஜிக்கும் சேர்த்து சொல்றதுனால இந்த ராமாயணம் சரணாகத்திய பிரதிபாதிக்கிற ஒரு வேதமாக ஆனது. வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமே தான் வால்மீகி பகவானிடத்துல இருந்து ராமாயணமாக வெளிவந்ததுன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த அபயப்பிரதான பிரகரணம், இதில் இவ் அபயப்பிரதான பிரகரணம் சர்வ ரகசிய சாரங்களையும் திரள வெளியிட்ட உபனிஷத் பாகம். இந்த ராமாயணம் முழுக்க வேதம்னு சொன்னாக்க இந்த அபயப்பிரதானத்தை சொல்றக்கூடிய பிரகரணங்கள் வந்து வேதத்துல உபனிஷத் பாகம் எப்படி சிறந்ததாக சொல்லப்படுகிறதோ அந்த மாதிரி இது உபனிஷத்துக்கு சமமாக கருதப்படுகிறதுன்னு சொல்ற. இப்படி ராமாயணத்துல முழுக்க முழுக்க சரணாகதி தர்மத்தை தான் சொல்லியிருக்குன்றத விஸ்தாரமா நாம பார்த்தோம். இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும். இன்றைய தலைப்பு ராமாயணம் சரணாகதி வேதம்.